இப்படி என்று சொல்லியிருந்தால் தனியே வருவேனா? இப்படி என்று சொல்லியிருந்தால் தனியே வருவேனா? சொல்லில் விளங்காத எழுத்தில் அடங்காத சுகத்தை அறிந்தாயோ? தூக்கம் வளராமல் பாக்கி தெரியாமல் ஏக்கம் அடைந்தாயோ? அதுவரை வந்தால் போதும் போதும், அடுத்தது என்னம்மா? ஆரத்தி மேளம் மணவரை கோலம் வருமா சொல்லம்மா? துடிப்பு கொஞ்சம் அருகே அருகே அருகே கொஞ்சம் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் ஹோய். அதுவரை வந்தால் போதும் போதும், அடுத்தது என்னம்மா? ஆரத்தி மேளம் மணவரை கோலம் வருமா சொல்லம்மா? சுகம் கண்டேன் கண்டேன் கண்டேன் சுகம். ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காகத்தானா? இப்படி என்று சொல்லியிருந்தால் தனியே வரும்.